எனக்கு காதல் மேலெல்லாம் நம்பிக்கையின விஷயம். இந்த 2 வருஷத்துல முதல் முறையா என் கூட பேசுற. அப்போ கல்யாணம் பண்ணிக்கலாமா? யாழ் நீ கடுகல் தேன், நான் சந்தத்தாள், நான் முருவல் பூ, நீ வாழ் நீ உருகல் போர், நான் கந்தல் தாள், நான் எதுகை சீர், நீ நேரடியாக குங்குமம் கேட்டாய் மின்னும் கால், நீ மெழுகின் பேர், நான் சூரியனாக அங்குளம் பார்த்தாய், இன்னும் யார் நான் பதிலெல்லாம் நீ. நான் எதுகை சீர்.